கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை நான் கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை நான் கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை அன்பே ஆறுயிரே இன்பமே இனியவளே பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உன்மே பாட்டு பாட பாட்டு பாட நான் கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லை இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே நான் கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை சிரித்தால் அழுகிறாள் கொஞ்சினால் ஒதுக்கிறாள் கெங்கினால் மிதிக்கிறாள் இருப்பதா இறப்பதா அழுவதா சிரிப்பதா அம்மா தாயே தாயே கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை நான் கவிஞனுமில்லை நல்ல ரசிகனுமில்லை காதலெனும்